బాళాకృతేర్వతపల్లాశమితస్య యస్య బ్రహ్మాండమండలమభూదుదరైకదేశే తస్యైవ తద్వరదహంత కథం ప్రభూతం వారాహమాస్థితవతో వపురద్భుతం తే. శ్రీ వరదరాజ పంచాశత్తు 22వ పద్యం. 20, 21 இந்த ரெண்டு பத்தியங்கள்ல அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பத்தி பத்தியம் பண்ணார். எப்படி எம்பெருமானான வரதன் யோகிகளுடைய முனிகளுடைய ஹிருதயத்தில் தியான தசையில் ஒரு மின்னல் கீற்று புதுசா உண்டான கருத்த மேகம், அதை கர்ப்பமாக உடைய மின்னல் கீற்று, அது மாதிரி எம்பெருமான் காட்சியளிக்கிறான்னு சாதிச்சார். அதே மாதிரி ஒரு சௌலபியத்தை, எம்பெருமானோட சௌலபியத்தை சொன்னார். 21வது பத்தியத்தில் திருப்பார் கடலில் ஸ்லாகியே இதில் வேடிக்கையாக சொல்வான், மாமனார் ஆற்றுல இருக்கிறது ரொம்ப சௌக்கியமான ஒரு வாசம்னு. அதை வியாக்கரணத்தில் காண்பிக்கிற திருப்பார் கடல்ன்றது பிராட்டி அவதரித்த இடம். அப்பனா அது எம்பெருமானுக்கு மாமனார் ஸ்வசிர கிரகமார்தான், ரொம்ப சௌக்கியமான இடமா. அப்படிப்பட்ட இடத்தை விட்டுட்டு அதையும் தாண்டி தன்னோட இருப்பிடம் பரமபதம் தமச பரஸ்பின்னு, அதையும் விட்டுட்டு சொந்தாத்தையும் விட்டுட்டார், மாமனாரத்தையும் விட்டாராம், ரெண்டுத்தையும் விட்டுட்டு இந்த அந்த கலையபரம் விதம் சுஷிரம் சுசூஷ்மம்னு எப்படி இந்த கரண கலைபரங்களுடைய இந்த சரீரத்தில் அதனுடைய அந்த குட்டி இடத்துல எப்படி இது வந்து உனக்கு ஒரு இடமாச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதே ஆச்சரியத்தை விபவ அவதாரத்தில் இப்போ கண்டினியூ பண்ணுறார். ரெண்டு அவதாரங்களை சொல்கிறார். ஒன்று வந்து வராக அவதாரம், அது நிச்சயமாக தெரியும். இன்னொன்று வந்து அவதாரம்னு சொன்னால் கூட அது என்னன்னு கேட்டால் அது ஒரு நிலை. சிருஷ்டி ஏற்படுறதுக்கு முன்னாடி, அதாவது பிரளயம் ஏற்பட்டுருது. பிரளயம் ஏற்பட்டுருதுன்னு சொன்னால் எந்த விதமான வஸ்துவுமே இல்லை, வஸ்து வஸ்துவாக இல்லை. அப்போ பிரளய ஜலம் இருக்கு, எம்பெருமான் இருக்கான். அப்போ இந்த பிரபஞ்சம் எங்கே போச்சுன்னு கேட்டால் எல்லாம் அவனுடைய திரு உதரம் வயிற்றுக்குள்ள ஏகதேசத்தில் எங்கேயோ போய் லக்னமாக ஓட்டின்னு இருக்கு. இதை நம்ம கன்சீவ் பண்ணி பார்க்கறது கஷ்டம். அதனால்தான் அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த ஆளிலையில படுத்துருக்கக்கூடிய அந்த குட்டி கிருஷ்ணன், ஒரு முக்த ஆக்ருதி, ஒரு பால ஆக்ருதி, பாலனாய் ஏழு குண்டு பிரிவின் அழவார் சொல்லிச்சு ஆளிலை அன்னவசம் செய்யும் மன்னலாரும் சாதிக்கிறார். அது மாதிரி அந்த ஆளிலை எவ்வளவு குட்டியா இருக்கணும் பாத்துக்கணும். அந்த ஆளில ஒரு குழந்தை அந்த பாலகிருஷ்ணன் படுத்துருக்கான். பட்டசிய பத்திரசிய புட்டேஷயானம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அத்வைத்தியோ விசிஷ்டாத்வைத்தியோ துவைத்தியோ இல்லை நெய்யாய்க்கால் எந்த சித்தாந்தத்தை எந்த பிலாசபி சேர்ந்தாலும் அவ எல்லாருமே மோகிச்சு போறது அந்த பாலகிருஷ்ணன் மேலதான். மதுசூதன சரஸ்வதி மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர், துவைத சம்பிரதாயத்துல இருக்கு. அந்த மாதிரி சுவாமி அந்த அவதாரத்தை எடுக்கிறார். அந்த தோற்றத்தை மொத்த பிரபஞ்சத்தையும் உள்ள அடக்கிண்டு அந்த பிரளய ஜலத்தில் ஒரு சின்ன ஆளிலையில் எம்பெருமான் படுத்துட்டுருக்கான், குட்டி உருவமாக. அதான் பாலகிருஷ்ணன். முன்னையே பார்த்தோம் நித்யோதித்தம் சாந்தோதித்தம்னு, அதில் ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் எம்பெருமான் தன்னையும் போகித்துக் கொண்டு தன்னை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய மொத்த பிரபஞ்சத்தையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைன்னு சொன்னான் ஆனந்தத்துக்கு. இன்னொன்று வந்து தன்னை மட்டும், தன்னுடைய ஆகாரத்தை மட்டும் போகமாக, அதாவது அதிலேயே ஆனந்தித்துக் கொண்டு இருப்பதுன்னு. இப்ப இந்த நித்திய உதிதமா இந்த கிருஷ்ணன் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க அவன் ஆனந்த படத்துக்கு அவனுடைய விபூதி எல்லாம் சுருங்கி போய் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஓட்டின் இருக்கு. அதான் அந்த கிருஷ்ணன் என்ன பண்றான்னு கேட்டால் தன்னுடைய கால் கட்ட விரலையே சுவைச்சுன்னு இருக்கான், அதாவது தன்னைத்தானே சுவைத்துக் கொண்டிருக்கான். அதை நித்திய உதித்த ரூபமாக கூட பார்க்கலாம்னு தோன்றது. சரி, இது ஒரு ஆச்சரியம். மொத்தத்தையும் அந்த குழந்தையானது விழுங்கிட்டு படுத்துட்டு இருக்குன்னு. மறுபடியும் வராக அவதாரம் எடுத்தப்ப ஸ்ரீ பூஸ்துதியில் அனுபவிச்சோம், வியோமாதி லங்கினி விபோ பிரளயாம்புராசௌ வேஷந்த லேஷ இவ மாத்து மசக்கிய மூர்த்தேகன்னு சாதிச்சார். அதாவது எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தப்ப கோல வராகவன்னாய் நிலம் கூட்டலை கொண்டிருந்தான்னு அழகா சாதிக்கிறார். மிகப்பெரிய உருவம் எடுத்தப்ப குட்ட மாதிரி எடுத்தான் கடல். அப்படின்னா எவ்வளவு பெரிய உருவம் இமேஜின் பண்ணிக்கணும். இப்ப மொத்த பிரபஞ்சமும் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு உருவம். முதல் கேஸ்ல வந்து பார்த்தோம்னா மொத்த பிரபஞ்சத்தையும் எம்பெருமான் வயிற்றுக்குள்ள எங்கேயோ ஏகதேசத்தில் அழைக்கின்றான். ரெண்டாவது அப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்குள்ள இவன் வந்து திருப்பி அவதாரம் பண்ணி அதுக்குள்ள அகப்பட்டு இருக்கான். இது என்ன ஆச்சரியம்னு அழகா சாதிக்கிறார். எதை தன்னுள்ள அடைக்கின்றானோ அதுக்குள்ள தான் அடங்கி இருக்கான்னு இதான் அகடித்த கட்டணா சாமர்த்தியம் சொல்றோம். அப்படி இந்த 27வது பத்தியத்துல அந்த வராக அவதாரத்தையும் அந்த வட்டபத்திர சாயியும் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இதுல வரதன்ற பதம் போட்டுக்க சம்போதனமா வரதனே ஹந்த அப்படிங்கிறார். ஹந்தன ஆச்சரியத்துக்காக சொல்றது. ஹந்த ஆச்சரியம் எதுன்னு கேட்டா பாலாகிருத்தேகே வட்டபலாஷ மிதஸ்ய யஸ்ய பால ஆகிருதிஹி. ஆகிருத்தின்னு சொன்னா உருவம். பாலாகிருதிஹி அப்படின்னா பால இவ ஆகிருதிஹி சிறு குழந்தை போன்ற வடிவம். ஆகிருத்தேகேன்னு சொல்லச்சு இது ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டி விபக்தி ஏக வச்சனம். அதனுடைய பாலாகிருத்தேகன்னு சொல்லி இந்த முக்தாகிருத்தியா இருக்கக்கூடிய வட்டபலாஷ மிதஸ்ய. வட்டபலாஷம் சொன்னா வட்ட இலை, வட்ட விருஷத்தினுடைய அந்த இலை. மிதஸ்யன்னு சொன்னா அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு, அடங்கி இருக்கு. அதுல படுத்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ய. எஸ்யன்னு சொன்னா எந்த உன்னுடைய எது சப்தம் எஸ்ய தஸ்ய ஒரு பெயர். எந்த உன்னுடைய அந்த உருவமானது அந்த அதாவது அந்த உருவத்தினுடைய உதர ஏகதேசே பிரம்மாண்ட மண்டலம் அபூத். உதர ஏகதேசம் உதரம்னா வயிறு திருவயிறு உதரம். ஏகதேசம் சொன்னா எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல நடத்தும். உதர ஏகதேசன்றது உதர ஈக தேசம்னு எடுத்து இது சப்தமி ஏகவச்சனம். அந்த சந்தி உதர ஏக உதரைக அது விருத்தி சந்தின்னு சொல்லுவோம். உதர ஏக தேசே சப்தமி ஏகவச்சனம் உதரத்தினுடைய ஒரு ஒரு கார்னர்ல பிரம்மாண்ட மண்டலம் அபூத். இந்த பிரம்மாண்ட மண்டலம் சொல்லிச்சு எத்தனையோ அண்டங்கள் சராச்சரங்கள் இருக்கு. அந்த பிரம்மாண்டங்களுடைய கூட்டம் மண்டலம்னா கூட்டம். அந்த பிரம்மாண்ட மண்டலமானது அபூத்னா இருந்தது. எந்த உன்னுடைய சிறு பச்சிலம் குழந்தையான உருவத்துல உருவத்துல கூட வயிறுன்றது அதுல ஒரு சின்ன இடம். அந்த வயிற்றுல எங்கேயோ ஒரு ஏக தேசத்துல இந்த பிரம்மாண்ட மண்டலமானது இருந்ததோ தஸ்யவத்தேன்னு சொல்லிச்சு தஸ்ய ஏவ தேன உன்னுடைய தவத்தே தஸ்ய ஏவன் சொன்னா அதே உருவம் தான். அதாவது அந்த உனக்கே அப்படிப்பட்ட உனக்கே உன்னுடைய அத்தம் வாராகம் வபு. அத்தம்னா ஆச்சரியமான வாராகம்னு சொன்னா வராக சம்பந்தி. வராக சம்பந்தின்னு அதுக்கு அர்த்தம் ஔதன்வத்தைன்னு பார்த்தோம் போன பத்தியத்துல. உதன்வத்தினுடைய சம்பந்தி ஔதன்வத. அது மாதிரி இங்க வராக இதெல்லாம் சத்தித பிரயோகம். சத்தித்தம்னு பேருக்கு வராகத்திலே வந்ததுதான் வாராக. அப்ப வாராகம்னா வராக வடிவத்தை கொண்ட வபுஹு. வபுஹுன்னு சொல்லிச்சு சரீரம் அல்லது உருவம் அல்லது ஆகாரம். வபுஹுன்றது நபும்சகலிங்கம். அதனால வாராகம் வபுஹு. அந்த வராக வடிவத்தை ஆஸ்திதவந்தகன்னு சொன்னா ஆஸ்திதவந்தகன்னு சொன்ன எடுத்துக்கொண்ட போதுன்னு அர்த்தம். ஸ்திதவதஹ ஸ்திதவதஹன்னு சொன்னா ஆஸ்திதவான் ஆஸ்திதவான்னு சொல்லுவா. அது யுக்தவத்த பிரத்தியம். அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம் தான் வந்து ஆஸ்திதவதஹ. எடுத்துக்கொண்ட போது தத்து கதம் பிரபூதம் ஹந்தன் சொல்ற தத்துனா அதே அந்த பிரம்மாண்ட கூட்டம் இருக்கே அண்டங்களுடைய கூட்டம் இருக்கே பிரம்மாண்ட மண்டலம் இருக்கே அங்க எத்து இங்க தத்து கதம் பிரபூதம் ஜாத்தம்னு வச்சுக்கலாம் இல்ல அபூத்துன்னு இங்க அதிகாரம் பண்ணிக்கலாம். கதம்னா எப்படி பிரபூதம்னா அந்த இடத்துல போதிய அளவு பரியாப்தம் அர்த்தம். எப்படி உனக்கு அது பத்தித்து அப்படின்னு கேக்குறாரு. முன்னாடி அந்த அந்தரியாமியா இருக்கக்கூடிய அந்த சித்த தேசத்துல இருக்கக்கூடிய சின்ன ஆகாசம் சின்ன துவாரம் சுஷிரம் அது எப்படி உனக்கு எடாச்சுன்னு கேட்டார். இங்க இங்க வரைச்சு வேற விதமான ஆச்சரியம். மொத்தத்தையும் வயிற்றுக்குள்ள அடைக்கின்ற அதே அதுக்குள்ள நீ போய் அடங்கிட்டியன்னு அழகா தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறார். இது எம்பெருமா இது மாயையோ இல்ல மேஜிக்கெல்லாம் கிடையாது. மிச்ச பேர் சொல்ற மாதிரி நம்ம சம்பிரதாயத்துல இது எம்பெருமானுடைய ஒரு அகட்டித்த கட்டணா சாமர்த்தியம்னு சொல்றோம். அதுதான் சுவாமி இந்த அழகா ரெண்டு நிலைகள் ரெண்டு ஆக்கிருதிகளை வச்சுட்டு சாதிக்கிறார். ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா வரத பாலாகிருத்தேகே வட்டபலாஷ மிதஸ்ய யஸ்ய உதரைக தேசே பிரம்மாண்ட மண்டலம் அபூத் தஸ்யைவதே அத்புதம் வாராகம் வபுஹு ஆஸ்திதவதஹ தத் கதம் பிரபூதம் ஹந்த அப்படின்ற வரத வரதனே வரதராஜனே பாலாகிருத்தேகே வட்டபலாஷ மிதஸ்ய யஸ்ய பாலாகிருத்தேகேன்னு சொன்னா அந்த முக்தாகிருதி அந்த பச்சிலம் குழந்தை அதனுடைய அது எங்க இருக்கு வட்டபலாஷ மிதஸ்ய வட்டபலாஷம்ன்றது வட்டபத்திர ஷாயின்னு சொல்றோமோ அந்த வட்டபத்திரம் அதுல அதுலயே அடங்கி தாசி படுத்துருக்கான். அப்படி படுத்துக்கொண்டவனுடைய எஸ்ய எந்த உன்னுடைய உதரேக தேசே உதரேக தேசம்னு சொன்னா திருவயத்துல கூடிய சிறு பகுதி வயிறு வயிறு ஃபுல்லா கூட இல்ல வயத்திலையும் ஏகதேசத்துல பிரம்மாண்ட மண்டலம் அபூத் பிரம்மாண்ட மண்டலம் அபூத் அபூத்தா இருந்தது. பிரம்மாண்ட மண்டலம் சொல்லி கூட்டம் அது அண்ட சராசரங்கள்னு அந்த கூட்டம் இருந்தது இருந்ததோ தஸ்யைவதே அப்படிப்பட்ட உன்னுடைய அத்புதம் வாராகம் அபு ஆச்சரியமான அந்த வராக அவதாரம் இருக்கு அதுல நீ வந்து ரொம்ப விபு விபுனே சுவாமி சாதிக்கிற விபோகோன்னு பூஸ்துத்தில ஆஸ்திதவதக அப்படி எடுத்துக்கொண்ட போது உனக்கு தத்து தத்துனா அந்த பிரம்மாண்ட மண்டலமானது கதம் பிரபூதம் ஜாத்தம் எப்படி அது உனக்கு போதிய அளவுக்கு ஆயிற்றுன்னு ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கிறார் இந்த 22வது பத்தியத்துல. அடுத்து வரக்கூடிய சில பத்தியங்கள்ல வேறு சில அவதாரங்களை அனுபவிக்க போறார். எல்லாமே ரொம்ப அத்தியாச்சரியமான பத்தியங்கள். இதான் 22வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.